மருந்தாக்குங்களே, கண்ணீரை மருந்தாக்குங்களே. அட பொண்ணான மண்ணசே, பூவான மண்ணசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. அட பொண்ணான மண்ணசே, பூவான மண்ணசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. பொன்னான மண்ணசே, பூவான மண்ணசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. பல நாள பழகிருப்பா, அது பரணேதும் இல்லையப்பா. பூவ போல பேசி சிரிப்பா, அந்த பேச்சில தான் அர்த்தம் இல்லப்பா. பரநாள பழகிருப்பா, அது பரணேதும் இல்லையப்பா. பூவ போல பேசி சிரிப்பா, அந்த பேச்சில தான் அர்த்தம் இல்லப்பா. அட காதல்னு நினைக்காதே, நீயும் காணல் நீரும் ஆகாதே. அத காதல்னு நினைக்காதே, நீயும் காணல் நீரும் ஆகாதே. அட பொண்ணான மண்ணசே, பூவான மண்ணசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. பொன்னான மண்ணசே, பூவான மண்ணசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. அட பொன்னான மண்ணசே, பூவான மண்ணசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை.